அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, மனது ஒன்று இருக்கிறதே எனது என்று தவிக்கிறதே, மனது ஒன்று இருக்கிறதே எனது என்று தவிக்கிறதே, எனது மனம் அழிந்திடவே அருள் புரிவாய் அருள் புரிவாய். அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா. தனித்திருக்கும் தாகம் கொண்டேன் தயவும் உனக்கு இல்லையோ, பனித்த விழி நீரும் எந்த நிலையை கூறவில்லையோ, இனியும் காலம் தாழ்த்தாமல் கனிவாம் பார்வை தர வேண்டும், பெரிதாம் பிறவி நோய் தீர்த்து இனி பிறவா வரமும் பெற வேண்டும். அந்தம் கடந்தாதியே உனை சொல்தோ என்று பாடினேன், அச்சம் தோற்றும் பூமியில் வினை மிச்சம் தொலைய நாடினேன், கோடி கோடி அடியவரில் நான் தான் கடை கோடியையா. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, மனது ஒன்று இருக்கிறதே எனது என்று தவிக்கிறதே, எனது மனம் அழிந்திடவே அருள் புரிவாய் அருள் புரிவாய். அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா. உன் பெயரை ஓதும் யாரும் உயர்ந்த ஓர் பிறவியே, தம் துயரை தீர்க்க எமக்கு கிடைத்த ஓர் கருவியே, உன்னை தொழுதல் பெறும் பேறு செய்வேன் என்ன கைமாறு, ஐயன் அருளை பெறுமாறு செய்தாய் அது என் அருட்பேறு. உன் கடனை தீர்க்கும் வழி ஓடும் நான் காணா நிலையும் ஆகுமோ, என் உடலை தீபத்திரியாக்கி அதை எரித்தால் கூட போதுமோ, என் பிதற்றல் பிள்ளை மொழியல்ல ரமணன் விளக்கின் மொழி என்றோ. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா, மனது ஒன்று இருக்கிறதே எனது என்று தவிக்கிறதே, எனது மனம் அழிந்திடவே அருள் புரிவாய் அருள் புரிவாய்.